ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. காமாசிகாஷ்டகம் ஆறாவது ஸ்லோகம் இன்னைக்கு அனுபவிக்கணும். போன ஸ்லோகத்தில் காமான் ஆத்தனு தாத் அப்படின்னு சொல்லி சகலவித மங்களத்தையும் அபீஷ்டங்களையும் பகவான் நிருசிம்மன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தனக்கு வேண்டியவற்றை பிரார்த்திச்சார். இஷ்ட பிராப்தின்னு சொல்லுவா, அது நமக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் நமக்கு வரட்டும், நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு அது இஷ்ட பிராப்தின்னு பேரு. இந்த ஸ்லோகத்தில் அனிஷ்ட நிவர்த்தி, அதாவது எது எதெல்லாம் நம்மளுக்கு அப்டக்கிள்ஸ் ஹர்டில்ஸாக வருமோ அதெல்லாம் பகவானே நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு திருக்கரங்கள், அதை நமக்கு நிவர்த்தி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது இப்படி ஒரு வர்ணனைன்றதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அதனால தான் தேசிகன் கவிதார்க்கிக சிம்ஹம்னு கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு வர்ணனை யாரால பண்ண முடியும்னு கேட்டா தெரியல. விகஸ்வரணகஸ்வருட்சதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கள வினிர்கள துருதிர சிந்து சந்தியாயிதாஹ அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகாமிதஃ பிரகடிதாஹ வா பாஹவஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஹிரண்ய கசிப்புவை எப்படி சம்ஹாரம் பண்ணார் பகவான் அப்படிங்கிறத நன்னா ஆச்சரியமாக தேசிகன் இதில் சாதிக்கிறார். விகஸ்வர நகஸ்வரு, இந்த நகமானது நகத்தை வச்சுருந்து தான் பகவான் நிருசிம்மன் ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் பண்ணார்னு தெரியும். அவர் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிளம்பி ஹிரண்யகசிப்பு ஆத்தோட தூண் உள்ள போய் பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பார்த்தாராம். சட்டுன்னு நாம் கிளம்பணும், எதிர்ச்சாகரேகன்னு ஒரே க்ஷணத்தில் நாம் அங்கே போய் இருக்கணும், அதுக்குள்ளே அந்த பிரவேசித்து இருக்கணுமே, என்னடா பண்ணலான்னு சொல்லி கிளம்புறச்சே இந்த பஞ்சாயுதத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாராம். பஞ்சாயுதம் என்னென்ன? சங்கம், சக்கரம், கதை, சாரங்கம், கட்கம்னு சொல்லக்கூடியதான இந்த அஞ்சு ஆயுதங்கள். இந்த அஞ்சு வெப்பன்ஸை வச்சுட்டே கிளம்பிட்டாராம் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து. அப்படி கிளம்புறச்சே இதெல்லாம் எடுத்துக்காதே கிளம்பினாராம். அந்த ஆயுதங்கள்லாம் கேட்டுதான், சுவாமி என்ன இது, நாங்கள்லாம் வர வேண்டாமா, போகிறதோ ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு, நாங்கள் தானே ஹெல்ப்புக்கு வேணும், நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போகலாமான்னு ஆயுதங்கள்லாம் கேட்டுதான். உடனே கேட்கக்கூடாது, ஆயுதங்கள்லாம் லிவிங் திங்ஸ் இல்லையே, நான் லிவிங் திங்ஸ் தானே, அது எப்படி கேள்வி கேட்கும் அப்படின்னா, பகவான் விஷயத்தில் அது லிவிங் திங்ஸே, லிவிங் திங்ஸ் தான், நான் லிவிங் திங்ஸே பகவான் விஷயத்தில் கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தில் எல்லாத்துக்கும் சைத்தன்யம் அப்படிங்கிறது உண்டு. அவள்லாம் ஆயுதங்கள் மாத்திரம் இல்லை, அவள்லாம் நித்திய சூரிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அணியாயுதங்கள் அடியவர்கள் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அவள்லாம் பாகவதாள், அவள்லாம் நித்திய சூரிகள், அவளுக்கெல்லாம் சைத்தன்யம் உண்டு, அதனால அவளால் பேச முடியும். சக்கராயுதம் அப்படின்னா சுதர்சன ஆழ்வார், சங்காயுதம் அப்படின்னா பாஞ்சஜன்யம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயுதங்களும் ஒரு ஒரு நித்திய சூரி. அப்படி இருக்கிறச்சே அவள்லாம் கேட்டச்சே இல்லை, இந்த தரம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பினேதான். அதுதான் தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்றச்சே, பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அப்படின்னு சொல்லி, இந்த பழைய ஆயுதங்கள் எல்லாம், பழைய ஆயுதங்கள் அப்படின்னா என்ன, புராதனம்னா பெருமாள் என்னென்ன இருந்தாரோ அன்னிலேருந்து இருந்துட்டு இருக்கு இந்த ஆயுதங்கள்லாம். அந்த ஆயுதங்கள்லாம் வந்து பிரத்யாதிஷ்ட அப்படின்ற மாதிரி தடுத்துட்டாராம் பெருமாள், நீங்கள்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி நிசம்ம அவதாரத்தில் தான் அப்படி வந்தார். அதை பிரகாசிச்சுட்டு இருக்கான் அந்த நகமே, நகம் சொல்லித்தான் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு. இந்த பிரகாசிச்சுண்டு வஜ்ரம் மாதிரி மின்றதான், இந்த டைமண்டில் டால் அடிக்கிற மாதிரி இந்த நகமான்றது மின்றது. அது மட்டும் இல்லாமல் நகம்லாம் சில பேருக்கு என்னென்னா மெல்லிசாக இருக்கும், நெயில் கட்டுறே இல்லாத டக்குன்னு இப்படி வளைச்சோன்னா அது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நீளமாக வளர்த்துண்டு அது அப்படி மடித்தோம் அப்படின்னா வலிக்கும், ஆனால் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு இருக்கா பகவானுக்கு அப்படின்னா இல்லை, வஜ்ராயுதத்துக்கு சமமாக இருக்கான். வஜ்ராயுதம் என்ன ஹார்டா இருக்கும், வஜ்ராயுதத்தால எதை வேணா அடிச்சு உடைக்கலாம், எதை வேணா நாசம் பண்ணலாம். அப்ப ஏற்பட்ட அந்த வஜ்ராயுதத்துக்கு சமமான ஒரு ஒரு பலமா அந்த நகத்துக்கு, அந்த நகத்தால பிளக்கப்பட்டது. எது பிளக்கப்பட்டது அப்படின்னா, கதஹிரண்யவக்ஷஸ்தலி, ஹிரண்யகசிபு அப்படின்னு எவன் இருந்தானோ அந்த ராட்சசனோட அந்த அசுரனோட மார்பு, அதாவது அவனுடைய விசாலமான வக்ஷஸ்தலம். எவ்வளோ பெரிய பெரிய வக்ஷஸ்தலம் அப்படின்னா, அந்த ராஜாக்கு ஆஜானுபாகுவான நல்ல ஒரு உடம்பு, கட்டுமஸ்தா இருக்கான் ஹிரண்யகசிபு. அந்த மார்பை கிழிச்சது இந்த நகங்கள். அந்த கிழிச்சதுலேருந்து என்ன வந்தது அப்படின்னா, இந்த கிழிக்கிறதுலேயே இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு தேசிக்கு இன்னொரு இடத்துல சொல்றார். ஆனா இந்த நகத்துக்கு, நகத்துக்கு எப்படி அவ்வளோ பவர் வந்தது அப்படின்னா, அந்த க்ஷணம் அந்த சக்கரமானது நிசம்மனுடைய நகத்துல போய் உக்காந்துட்டு இருந்தான். அது எப்படி தெரியுது அப்படின்னா, வாமனாவதாரத்துல பகவான் இந்த துரும்புன்னு சொல்லக்கூடியதான இந்த பவித்திரத்தை வச்சுட்டு, இந்த சுக்கர் சுக்கரர் சுக்கர சுக்கரன்றவர் வந்து யாருன்னா, அசுராடுக்கெல்லாம் அவர் தான் குரு. அசுர குரு வந்து என்ன சொன்னார், மகாபலி நீ அவனுக்கு தானம் பண்ணாதே, அவன் குழந்தை கிடையாது, மகாவிஷ்ணு லோகத்தை மொத்தத்தையும் அளந்துடுவான், உனக்கு நாளைக்கு நாளையிலேருந்து நீ சாதத்துக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரி ஆயிடுண்டா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை விஷ்ணுவே என்கிட்ட வந்து தானம் ஆயிட்டாருன்னா எனக்கு எவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுவா, விஷ்ணுவுக்கே தானம் பண்ணக்கூடிய கொடை வள்ளல் அப்படின்னு போஸ்டர் எழுத மாட்டாளா, அப்போ ஏற்பட்ட விஷ்ணுவுக்கு நான் தானம் பண்ண தான் போகிறேன்னு சொல்லி சுக்கராச்சாரியர்கிட்ட பலி சொன்னான். அப்போ உடனே நம்ம பேச்ச கேட்க மாட்டான், தீர்த்தத்தை விட்டாதுன்னு தானம் ஆன கணக்கு, நம்ம தீர்த்தம் விடாத இந்த திருக்காவேரி உள்ள அந்த கமண்டலு உள்ள வாய் ஒன்று வெளில வரும், சிம்மம் வரும், அந்த வாய் உள்ள போய் உக்காந்துட்டார், தீர்த்தம் வராதுன்னு சொல்லி ஒரு வண்டு ரூபத்தில் போய் உக்காந்துட்டார். அப்போ பகவான் வாமனன் கையில திருக்கையில் பவித்திரம் போட்டுருக்கார், சாத்தின்னு இருக்கார், அந்த பவித்திரத்தை வச்சு ஒரு குத்து குத்தினார், அது கண்ணு போடுத்து அந்த வண்டா இருந்த சுக்கராச்சாரியருக்கு. அப்போ அந்த துரும்புல சக்கரம் வந்து பிரவேசிச்சுது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே சக்கர கையன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தர்பையில சக்கரம் வந்துடுச்சு. அதே மாதிரி நிசிம்மாவதாரத்துல நகத்தை வச்சு ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்றச்சே இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுதர்சன ஆழ்வார் அந்த நகத்துக்குள்ள பிரவேசிச்சார் அப்படின்னு இது சம்பிரதாய அர்த்தம் இதெல்லாம். அப்போ அந்த கிழிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபவுண்டெயின்னு நாம பாக்குறோமே, இப்போ ஃபவுண்டெயின்னு சொல்றத காட்டிலும் ஒரு ரிவர் எப்படி ஒரு மலையிலேருந்து அருவி மாதிரி கொட்டுறது, அந்த மாதிரி ஒன்று கொட்டித்தான் மிசம் ஹிரண்யகசிபுவோட உடம்புலேருந்து. என்ன அப்படின்னா, நிரர்களவி நிர்கள துருதிர சிந்து சந்தியாயிதாக, சில நதியெல்லாம் வந்து சில சமயத்தில் இருக்காது, வெயில் காலத்தில் அதாவது கோடை காலம்னு சொல்லக்கூடியதான சம்மர் காலத்தில் சில நதியெல்லாம் அருவி கொட்டாது. ஊட்டி கொடைக்கானல்லே நாம் நன்னா பிரத்யக்ஷமாக போய் பார்த்தோம்னா, இந்த மாதங்கள்லாம் சீசன் இல்லை சார், உங்களுக்கு வந்து இங்கே எதுவும் அருவி எல்லாம் கொட்டாது, ஃபால்ஸ் எல்லாம் கொட்டாது அப்படின்னுவோம். அந்த மாதிரி கண்டினியூட்டி அப்படின்னு வாட்டர் ஃப்ளோங்கிறது இருக்காது, சில சீசன்ல தான் அந்த இதுன்றது இருக்கும். ஆனா ஹிரண்யகசிபுலேருந்து கொட்டித்தே அந்த ரத்தங்கள் வந்து தடையின்றி கொட்டித்தான், நிரர்கள அதாவது ஃப்ளோன்னா கண்டினியூஸ் ஃப்ளோல கொட்டித்தான். என்ன கொட்டிது அப்படின்னா, விநிர்கள துருதிர சிந்து, தடை இல்லாம வெள்ள வந்து ரத்த ஆறு ஓடித்தான். அந்த ஆறு ரத்த ஆறு ஓடினது எப்படி இருந்ததுன்னா, சந்தியாயிதாக, சந்தியா காலத்துல எப்படி வானம் சிவப்பா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் இவனுடைய சிவப்பான ரத்தம் கொட்டி, அந்த ரத்தம் தடையில்லாத ஆறு கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொட்டித்து அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்போ நிசிம்மனுடைய திருக்கை என்ன பண்ணித்து அப்படின்னா, அஹம் பிரதமிகாமிதா பிரகடிதாஹ வாஹா பாஹவஹா, அந்த திருக்கைகள்லாம் நான்கு திருக்கைகள் அர்ச்சாவதாரத்தில் பெருமாளுக்கு. நிசிம்மாவதாரத்தில் பல திருக்கரங்களோட ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணார், அப்போ ஒரு ஒரு கையும் போட்டி போட்டுதான், நான் இவனை சம்ஹாரம் பண்றேன் நான் இவனை சம்ஹாரம் பண்றேன்னு ஒரு ஒரு கையும். நமக்கு இருக்கிறது ரெண்டு கை. ஆனா பகவானுக்கு பலவிதமான திருக்கரங்கள் நிசிம்மாவதார காலத்துல. அப்போ அத்தனை கையும் போட்டி போட்டுதான், அகம் பிரதமி காமிதா, நான் முதல்ல போறேன், நான் முதல்ல போய் இந்த அசுரன் இந்த அசுரனை இந்த இந்த இந்த பயதனை வந்து பிரகலாதனை இவ்வளவு துன்புறுத்தினா இவனை நான் சாகடிக்கிறேன் சாகடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு கையும் முன்னாடி போய். அதுல இருந்து என்ன தெரிஞ்சது, இந்த கைகள்லாம் நான் முன்னாடி போறேன் நான் முன்னாடி போறேன்றதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பிரகட்டிதாகவாகா, இந்த கைகளுக்கு இவ்வளவு யுத்தம் பண்ணக்கூடியதான உற்சாகம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுது அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். யாரோட திருக்கை அப்படின்னா, மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய, மதனியா மதநாசிகா காமாசிகா அப்படின்னு திருவேலுக்கைன்னு எழுந்தருள் இருக்கக்கூடிய பஞ்சவக்த்ரஸ்ய மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய. மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய அப்படின்னா பஞ்சன்னா இங்க அஞ்சுன்னு அர்த்தம் இல்ல, பஞ்சவக்திரம் அப்படின்னா சிம்மோ மிருகேந்திர பஞ்சாஸ்யுஹா அப்படின்னு சொல்லி அமரம், பஞ்சாஸ்யம் பஞ்சவக்திரம் அப்படின்னா சிம்மத்துக்கு பேரு, மனுஜ பஞ்சவக்த்ரஸ்யன்னா நிருசிம்மனுடைய அப்படின்னு அர்த்தம். அதுவும் என்ன நிருசிம்மன் அப்படின்னா, திருவேலுக்கையில் எழுந்தள்ளி இருக்காரு அந்த நிருசிம்மனுடைய பாகவஹா பல திருக்கைகள், எந்தெந்த திருக்கைகள், நான் முன்னே இவனை கொல்வதில் அப்படின்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி உற்சாகத்தை காம்பிச்சதோ அந்த திருக்கைகள் மாம் அவந்து, அடியேனை ரட்சிக்கணும். ஏன்னா அடியேனுக்கு பல விரோதிகள் இருக்கா, பகவானை போய் சேவிக்கிறதுக்கு அத்தனை பேர் தடையா இருக்கா, அத்தனை பேர்டேந்தும் என்னை காப்பாற்றணும்னா நிசிம்மனுடைய பல திருக்கரங்கள் எனக்கு தேவையா இருக்கு, அந்த திருக்கரத்திலேருந்து எனக்கு ரட்சை வேணும் அப்படின்னு சொல்லி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அதாவது பகவானுடைய திருக்கையை வர்ணிக்கிறது, திருக்கையுடைய திருக்கையை ஆசிரிச்சா நமக்கு பயம் இல்லை அப்படிங்கறத சொல்றது பல விதத்துல பல இடத்துல சொல்லியிருக்கா. ராமாவதாரத்துல சொல்றச்சே, கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வா வியாக்ரம் வாபி வியாக்ரம் வாபி வனாஸ்ருதா நாகாரயதி சந்த்ராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா அப்படின்னு சொல்லி சீதைய சொல்றா. சுமந்திரர் தசரதர்கிட்ட போய் சொல்றார், அவ என் மாட்டு பொண்ணு தானே பயப்படுவாளே மிருகங்கள்லாம் பார்த்துட்டு, காட்டில் போனா அதுவும் டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் போனான்னா அங்கே நிறைய மிருகங்கள்லாம் இருக்குமே, அந்த மிருகத்தை பார்த்தாலே பயமா இருக்குமே, என்ன பண்றா அவ அப்படின்னு சுமந்திரர்கிட்ட கேட்கிறார் தசரதர். அப்போ சுமந்திரர் அனாயாசமான ஒரு பதில் சொல்றார், யானை வரட்டும் இல்லை சிம்மம் சிங்கம் வரட்டும் இல்லை பிலி வரட்டும் எது வேணா வரட்டும், வனத்தில் இருக்கக்கூடிய சீட்டான்னு சொல்லக்கூடியதோ லெப்பர்ட்னு சொல்லக்கூடியதோ சிறுத்தை எந்த மிருகம் வேணா வரட்டும், அவளுக்கு பயமே வரல, பயம் வந்தாதானே அதுக்கு அடுத்தது ஓடுறதா இல்ல என்ன பண்றதுன்றத யோசிக்கணும், அவளுக்கு பயமே இல்லை, என்ன பண்றா ஏன் இப்படி பயம் இல்லை அப்படின்னா, பாஹு ராமஸ்ய சம்ஸ்கிருதா, அவ ராமனுடைய புஜதண்டத்தை ஆசிரிச்சு இருக்கக்கூடியவ அவளுக்கு என்ன பயம் வரப்போறது, அந்த பகவானுடைய திருக்கரத்தை ஆசிரிச்சிட்டோம்னா நமக்கு பயமே வராது என்னைக்கும், ஏன்னா பகவானுடைய திருக்கை நமக்கு நம்ம காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அபயம்னு ஏன் பகவான் கையை வச்சுட்டு இருக்காரு, ஒரு ஹஸ்தத்தை அபயம்னு வலது கையை அப்படி மேலே தூக்கி வச்சுட்டு இருக்காரு, என்ன அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ரக்ஷையை கொடுக்கறதுக்காக தான். அதனால இந்த திருக்கை பகவான் இப்படி வச்சுட்டு இருக்கிறதே நம்மளெல்லாம் ரட்சிக்கு, நீ பயப்படாதராக்கண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருக்கரங்கள். அந்த திருக்கரத்தை ஆசிரிச்சு இருந்தோமானாக்க நமக்கு எந்த பயமும் வரவே வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே நமக்கு பயம் இருக்காது. இந்த திருக்கைகள் எல்லாமே, அதாவது தேசிகன் சாதிக்கரிச்சே பாகவஹா மாம் அவந்து, ஒரு திருக்கை போராது எனக்கு, எனக்கு இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ்க்கோ எனக்கு இருக்கக்கூடிய பயத்துக்கோ, எத்தனை திருக்கைகள் பகவானுக்கு இருக்கோ அத்தனைக்கையும் என்னை காப்பாற்றணும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். விகஸ்வர நகஸ்வருக்ஷத ஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சந்தியாயிதாஹ அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகாமித பிரகடிதாஹ வா பாஹவஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.